ராஜஸ்தானி புங்கி ஊதல, நீ மண்டியா ஸ்டைல் ஸ்டெப் ஹாக்கல. சூப்பர் நந்த சொண்டா மிஸ் மார்க்கோ பேட துண்ட, ஹே பந்த்ர பர்லி பெட்டா பரதித்ர ஹோலி தாண்டா. நீ புங்கி ஊதல, நீ மண்டியா ஸ்டைல் ஸ்டெப் ஹாக்கல. ನನಗೆ ಯಾಕೆ ಕೊಡ್ತೀಯ ಕಾಟ ದಮ್ಮರ್ ಗುಟ್ಟ, ನಾ ರಾಜಸ್ಥಾನಿ ಪುಂಗಿ ಓದಲ್ಲ, ನೀ ಮಂಡ್ಯ ಸ್ಟೈಲ್ ಸ್ಟೆಪ್ ಹಾಕಲೇ.